மதமே வேண்டாம், உன் மனதின் சாந்தமே போதும், நம் உள்ளம் உறங்கவே வேண்டாம், நம் விழிகள் உறங்கினால் போதும், தடைகள் இனி இல்லை வாழ்வில், நாம் விண்ணை தாண்டியே போவோம். வேண்டாம் உன் மனதின் சாந்தமே போதும், நம் உள்ளம் உறங்கவே வேண்டாம், நம் விழிகள் உறங்கினால் போதும், தடைகள் இனி இல்லை வாழ்வில், நாம் விண்ணை தாண்டியே போவோம். தவமாக கிடந்தேன் தனியே, நான் உன்னில் கலக்கவே தனிமை